அடிக்காதா பின்ன பின்ன தேகம் நனையாதா பின்ன பின்ன தீயும் அணையாதா பின்ன பின்ன கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன் கன்ஃபியூஷன் ஆகிறேன் புல் புல்லே பறக்க பறக்க துடிக்குது பழக பழக பிடிக்குது பழைய ரணங்கள் மறக்கவே தோகை வருடுதே பறக்க பறக்க பழக பழக பழைய ரணங்கள் தன் தோகை வருடுதே மேகம் இருக்காதா பெண்ணு பெண்ணு சாரல் நடிக்காதா பெண்ணு பெண்ணு மண்ணை தூரல் தீண்டும் முன்னே வாசம் பார்க்கிறேன் மண்ணை கூட பொம்மையாக்கும் நேசம் பார்க்கிறேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இன்னும் என்று கேட்கிறேன் என்னோடு சேர்ந்து வாழும் சோகமெல்லாம் காற்று போக பார்க்கிறேன் காய்கள் போன பாதையெல்லாம் நான் போகிறேன் உள்ளே மூடியிருந்த கதவு ஒன்று வைக்கப்பட்டு திறக்கிறேன் வாழ்க்கை போகும் போக்கிலெல்லாம் நான் போகிறேன் கண்ணாசை பேசினால் நான் என்ன செய்வேன் கன்ஃபியூஷன் ஆகிறேன் தோகை வருடுதே மேகம் இருக்காதா பின்ன பின்னே சாரல் நடிக்காதா பின்ன பின்னே தேகம் நனையாதா தீயும் அணையாதான்